மூன்று நிமிட தியானம். ஏப்ரல் 2, 2026 வியாழக்கிழமை. தலைப்பு: தனிமரம் தோப்பாகாது, ஒரு தோப்பின் மேன்மை. மனப்பாட வசனம்: பிதாவே, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:21. இன்றைய தியானம்: தனிமரம் தோப்பாகாது என்கிற பழமொழி காலத்தால் அழியாத ஒரு ஆன்மீக ஆவிக்குரிய விதியை கொண்டுள்ளது. இயற்கையில் ஒரு தனிமரம் கடந்து செல்லும் ஒவ்வொரு புயலுக்கும் சுட்டெரிக்கும் வெயிலுக்கும் எளிதில் பாவிக்கப்படக்கூடியது. ஆனால் மரங்கள் இணைந்து ஒன்றாக நிற்கும்போது அவற்றின் வேர்கள் மண்ணுக்கடியில் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு ஒரு தோப்பை உருவாக்குகின்றன. இந்த தோப்பு தனக்குள்ளே இருக்கும் அனைத்தையும் பாதுகாத்து வளர்க்கும் ஒரு வலிமையான அமைப்பாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்ட அந்த தெய்வீக ஒருமைப்பாட்டிற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் நாம் இரண்டு காரியங்களை எதிர்கொள்ள வேண்டும். அகந்தை, ஈகோ, மற்றும் அதித்தனித்துவம், ஹைப்பர் இண்டிவிஜுவலிசம். அகந்தை என்பது நம்மை மற்றவர்களிடமிருந்து உயர்ந்தவர்களாகவோ அல்லது தனித்தவர்களாகவோ காட்ட நாம் எழுப்பும் சுவர். அதித்தனித்துவம் என்பது நாம் ஒருவராலேயே உயிர் வாழ முடியும் என்று நம்மை நம்ப வைக்கும் சுயத்தின் மாயை. உண்மையான ஆன்மீக வல்லமை ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதில்தான் உள்ளது. சுயநலமான அகந்தையை நாம் அழிக்கும்போது நாம் நம்மையே எழுப்பதில்லை, மாறாக பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக மாறுவதை தடுக்கும் தடைகளைத்தான் அகற்றுகிறோம். ஒரு கிளை தானாகவே கனி கொடுக்க முடியாது. அதுபோலவே நாம் கிறிஸ்துவின் சமூகத்தோடு இணையும் போதுதான் நமது உண்மையான அகையாளத்தை கண்டறிகிறோம். நான் என்னும் சுயநல எண்ணத்தை நாம் இழைக்க சம்மதிக்கும்போது நாம் என்கிற ஒருமைப்பாட்டின் மகத்துவ வல்லமையை சுதந்திரிக்கிறோம். இன்றைய மேற்கோள்: தன் சகோதரனுடன் ஐக்கியமாக வாழ முடியாதவனால் தேவனுடன் ஐக்கியமாக வாழ முடியாது. டீட்ரிச் பான்ஹாஃபர். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: லைஃப் டுகெதர், டீட்ரிச் பான்ஹாஃபர். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட இணைப்பை பயன்படுத்துங்கள். ஜெபம்: ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் அழகிற்காகவும் ஒருமைப்பாட்டில் காணப்படும் வல்லமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பெருமை இணைப்பு பாலங்களுக்கு பதிலாக தடுப்புச் சுவர்களை எழுப்பிய நேரங்களுக்காக என்னை மன்னியும். நீர் பிதாவோடு ஒன்றாயிருப்பது போல நானும் என் சகோதர சகோதரிகளுடன் உண்மையாகவே ஒன்றாயிருக்கும்படி என் அகந்தையை கீழே வைக்க எனக்கு உதவி செய்யும். எங்கள் ஒற்றுமையான வாழ்க்கை உமது அன்பை உலகுக்கு பிரதிபலிக்கட்டும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: தனித்து நிற்கும் மரம் எளிதில் வேரோடு பிடுங்கப்படலாம், ஆனால் ஒரு தோப்பு எந்த சூறாவளியையும் எதிர்நோள முடியும். இன்று பலன் எதிர்பார்க்காமல் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க ஒரு வழியை கண்டறியுங்கள். மற்றவர்களை பலப்படுத்தும் தோப்பை நீங்கள் உருவாக்கும்போது உங்கள் சொந்த அஸ்திபாரமும் பாதுகாக்கப்படுகிறது. ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப், தொலைபேசி +91 9231 83231.